அடியாத்தாடி நீ போகும் பாதை எங்கே பொன்மானே, கிழி போகும் வழியோடு உயிர் போகுது போது, விதி போகும் போக்கில் வாழ்க்கை போகுது. அடியாத்தாடி நீ போகும் பாதை எங்கே பொன்மானே, அடியாத்தாடி. சொந்தம் என்ன சொந்தம் என்று சொல்லவில்லை அப்போது, பக்கம் வந்து பார்த்து சொல்ல ரக்க இல்லை இப்போது. காதல் வந்து சேர்ந்த போது வார்த்த வந்து சேரவில்லை, பார்த்த வந்து சேர்ந்த போது வாழ்க்கை ஒண்ணு சேரவில்லை. தந்த கண்ணே ஒன்ன குத்தம் சொல்ல கூடாது, மனம் தாங்காது. அடியாத்தாடி நீ போகும் பாதை எங்கே பொன்மானே. அடியாத்தாடி